அத்தியாயம் 2. நற்செய்தியாளரை சந்தித்தல். ஒரு நாள் அவன் அழுது கொண்டிருந்த போது நற்செய்தியாளர் என்ற ஒருவர் அவன் அருகே வந்தார். என்னப்பா நீ அழுகிறாய் என்று அன்புடன் கேட்டார். ஐயா, நான் ஒரு நாள் மரித்து போவேன் என்றும் அதன் பின் என் தவறுகளுக்காக தண்டிக்கப்படுவேன் என்றும் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த தண்டனைக்கு பயப்படுவதால் என்னால் சாவை பற்றி நினைக்க கூட முடியவில்லை என்றான் கிறிஸ்தியான் என்ற பெயருடைய அவன். இந்த உலகத்தில் தான் இவ்வளவு துன்பங்களும் தொல்லைகளும் இருக்கின்றனவே, பிறகு ஏன் நீ சாவை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று கேட்டார் நற்செய்தியாளர். ஐயா, இதோ என் முதுகில் இருக்கிறதே என் பாவ சுமை. நான் இறந்த பிறகு இந்த சுமை என்னை அழுத்தி நரகத்துக்கு கொண்டு போய்விடும் என்று நினைக்கிறேன் என்றான் கிறிஸ்தியன். பிறகு ஏன் இங்கே சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் நற்செய்தியாளர். எனக்கு எங்கே போவது என்றே தெரியவில்லை என்று அங்கலாய்த்தான் கிறிஸ்தியன். நற்செய்தியாளர் அவனிடம் ஒரு காகித சுருளை கொடுத்தார். அவன் அதை திறந்து பார்த்தான். அதில் வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள ஓடிப்போ என்று எழுதப்பட்டிருந்தது. அவன் நற்செய்தியாளரை பார்த்து, நான் எங்கே ஓடி போக வேண்டும் என்று கேட்டான். நற்செய்தியாளர் தன் கையை நீட்டி வெகு தூரத்தில் சுட்டி காட்டி, அதோ வெகு தூரத்தில் ஒரு இடுக்கமான வாசல் தெரிகிறதா என்று கேட்டான். தெரியவில்லையே ஐயா என்று கிறிஸ்தியன் கவலையுடன் சொன்னான். அப்படியானால் ஒரு பிரகாசமான ஒளியாவது தெரிகிறதா என்று கேட்டார் நற்செய்தியாளர். ஆம் ஐயா, வெகு தூரத்தில் ஒரு ஒளி தெரிகிறது என்றான் கிறிஸ்தியன். நீ அந்த ஒளியை நோக்கி நேராக நடந்து அருகே நெருங்கும் போது அந்த இடுக்கமான வாசல் தெரியும். அந்த வாசல் கதவை தட்டு, அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே சொல்லப்படும் என்று கூறி வழி அனுப்பினார் நற்செய்தியாளர்.